ஏன்டா படிக்கணும்? நிஜமாலுமே கேக்குறேன், ஏன் படிக்கணும் சொல்ல? வேலைக்கு போகணுமா? நாலேஜா? நாலேஜ் வச்சு என்னத்த பண்ண போற நீ? லைஃபை என்ஜாய் பண்ணி வாழணும், ஏன் படிக்கணும்? ஏன் காலேஜுக்கு போகணும்? ஏன் டிகிரி எடுக்கணும்? ஏன் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்? ஏன் ஒரு அத்லீட்டா ஆகணும்? எனிதிங் தட் யூ ஆர் டூயிங் இன் லைஃப், வை ஆர் யூ டூயிங் தட்? அப்பதான் மதிப்பாங்களா? Why? Why should anybody do what you're doing at this age? To succeed, to achieve. Achieve what? Succeed in what? Satisfaction. இது பத்தி எப்பவாவது உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறியா? யோசிச்சிருக்கிறன்னா என்ன ஆன்சர்ஸ் உனக்கு வந்திருக்குது? நம்ம லைஃப் நோ யூஸ். நீ அந்த லெவலுக்கு போயிட்ட. To get what you want, and what do you want? Person, what do people normally want in their life? Ultimately happiness. So how do they try to attain that happiness? By income, having the money to move around freely in society. Where? This is the next 5-10 minutes class is the most important class, so I want you to pay attention and think. Na kattu kudukkuradilla, I want you to think. Why are we doing what are we doing? We are just wasting life. And what do you mean by that statement? என்ன பண்ணாலும் நம்ம எப்படி இருந்தாலும் சாக தானே போறோம். சோ எதுக்கு படிக்கணும்? ஏதாவது ஒரு அரச மாதிரி தடியில உட்காந்து நித்யானந்தா மாதிரி டாய் நான் தாண்டா வந்திருக்கிறேன், ஐ எம் கோயிங் டு மேக் மங்கி ஸ்டாக். ரஞ்சிதாவா டாய்? கவனி, நீ யாரை எடுத்துக்கிட்டாலும் இந்த உலகத்துல ரெண்டே விதமான மக்கள் தான். ஒன்னு மேன், உமன், ஷீப் மேன், ஷீப் உமன். சூப்பர் உமன் யாரை எடுத்துக்கோடா? ஹிஸ்டரி, ஃபியூச்சர், இப்போ இருக்கிறவங்க, எந்த கண்ட்ரி, எந்த ரேஸு, எந்த கான்டினென்ட், டசன்ட் மேட்டர். ரெண்டே விதமான மக்கள் தான். ஒன்று ஆட்டு மந்த கூட்டம். ஒரு ஆடு போவோம், அது பின்னாடியே 100 ஆடு போவோம். அந்த ஆடு போயிட்டு பழம் கிணத்துல உழுந்தா கூட பின்னாடி வர கிண ஆடுங்கள்லாம் கேள்வியே கேட்காது, பின்னாடி போய் உழுங்க. சூப்பர்மேன் பாத்துருக்கியா? ஃபாஸ்டர் தென் அ புல்லட், ரைட்? மைட்டியர் தென் அ ராக். சூப்பர்மேன் தான் ஆர் த சூப்பர் உமன். பட் அவனை நம்ம கற்பனை பண்றப்போ ஒரு ப்ளூ கலர் சட்டையில ரெட் கலர் ஜட்டைய போட்டுக்கின்னு நல்லா அழகா இருக்கிற ஃபேஸோட, ரைட், பாடி மசில்ஸோட இருக்கிற ஒரு பிசிக்கலி பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கை தான் பார்க்குறமே தவிர, வி டோன்ட் ரியலைஸ் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட் த சைக்கலாஜிக்கலி பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், ரைட்? சம்படி ஹூ கேன் பி லைக் அ புல்லட். ஸோ யார் இந்த ஷீப் மேன், ஷீப் உமன்? யார் இந்த சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியானா, ஷீப் மேன் ஆட்டு மந்த கூட்டோன்றது அவன் லைஃப்ல தேடுறது எல்லாம் கம்ஃபர்ட், ஜாலி, ரைட், திருப்தி, ஹாப்பினஸ். எவன்டா இருமுனது? ஹாப்பினஸ், என்ஜாய்மெண்ட். சில பேர் ஜாய மாத்திரம் தேடுவானுங்க, சில பேர் என்ஜாய்மெண்ட். என்ன ஓ மை காட், நீ பண்ணாததே எழுதி போட்டேன். பாத்ரூம் எதுவும் சென்சார் பண்ணாதீங்க, இன்னவோ இவனுங்கெல்லாம் அப்படியே நித்யானந்தாவுக்கு அடுத்த சுவாமிஜிங்க மாதிரியும் எதுவுமே பண்ணாத மாதிரியும் கவனி. இது நம்ம சப்ஜெக்டா படிக்கிறோம், அதுக்குள்ளேயே ஒரு ஒரு தான் அப்படி நிலையறான் இப்படி நிலையறான் பின்னாடி பார்க்கறான் முன்னாடி திரும்பறான் ரைட். தேர் என்டையர் மைண்ட் இஸ் அபவுட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ இதை தேடுறதுக்காக அவங்க என்ன வழியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியான்னா, அந்த ஆட்டு மந்த புத்தி இருக்குதுல்ல, சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்ப்பான். ஓ ஜாய்னா சொந்தமா கார் இருக்கணும், அவன் போறான்ல. ஸோ வாட் இஸ் மை லைஃப் ஆம்பிஷன்? டு பை அ கார். ஒருத்தனை கேளு என்னவா ஆகணும், ஐடியில் இன்ஜினியர் ஆகணும். ஏன் எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணா ஐடியில் இன்ஜினியர் ஆகி போய் அமெரிக்காவில் போயிட்டு காசு சம்பாதிச்சு அனுப்புறாரு. அந்த காசை வச்சு நீ என்ன பண்ண போற, கார் வாங்க போற, ரைட், சொந்த வீடு வாங்க போறேன், ரைட். ஸோ இவன் எதுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, பிளஷருக்கு அடிமை. எதுக்கு அடிமை? ஒரே டிரைவிங் ஃபோர்ஸ் அவன் லைஃப்ல இதுதான். அந்த பிளஷர்ன்றது அடுத்தவங்களோட ஃபேம், அவங்க கிட்ட இருந்து மரியாதை. இவனோட வேலையே என்னன்னா மற்ற ஷீப்பெல்லாம் இவனை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ டுவெல்த்தில் நீ என்ன ஆக போற, இவ்வளோ மார்க் வாங்க போற. ஏன்? அப்பதான் நான் கிரேட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். யாரை இம்ப்ரெஸ் பண்ண பார்த்துன்னு இருக்கிற? பக்கத்து வீட்டு அண்ணா, அப்பாவோட சித்தப்பா, ரைட், பொண்ணு வீட்ட பெரியப்பா, யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹூ டிச்ட் யூ, your boyfriend who told you you look like a dog. இவங்களுக்கு எல்லாம் மத்த ஆடுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இன்னொரு ஒரு ஆட்டு மந்த கூட்டத்துல போய், when you are 40 you will realize that I am after all not happy. But people don't even realize that they live the same life, they die, அவங்க வளர்த்த டாக் வந்து will come and piss on their grave, they'll go. நீ எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் ஆகு, அவன் சொன்ன மாதிரி ஆல் லைஃப் இஸ் மீனிங்லெஸ் பிகாஸ் நீ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு சாவதான் போற. ஹவு மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சோ ஃபார்? சோ தென் ஹூ ஆர் த சூப்பர் மேன் அண்ட் த சூப்பர் வுமன்? நோ, நவ ஹூ இஸ் த சூப்பர் மேன்? அவனோட தேவைகள் என்ன? Who are the supermen in our society? உனக்கு யாரா தெரியுமா whose qualities you really admire a lot? அவங்க சூப்பர்மேன் ஆயிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. I just, I'm asking you, who do you think? இதெல்லாம் தான் ஷீப் மேன்னா. ஒரு ஷீப் மேன் ஹாப்பினஸை தேடி மாத்திரம் தான் போவான் அப்படின்னா, பிளஷர் மாத்திரம், அவனோட சேஃப்டி, லைஃப்ல செட்டில் ஆகணும், சொந்த வீடு கட்டணும், காரு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. அதான் ஆட்டு மந்த புத்தி. இது இது என்ன டிஃபரெண்டா இருக்கணும் நினைக்கிறதே எதுக்கு? அதர் ஆட்டு மந்தைஸ் வில் லுக் அட் யூ அண்ட் சே, ஏ லுக் அட் யூ, வாவ், யூனிக் ஃபெலோ. அவனே சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. அண்ட் ஹவு டஸ் ஹி சாட்டிஸ்ஃபை ஹிம்செல்ஃப்? பை ட்ரூ டு ஹிம்செல்ஃப், having his own driving force. Super, give him a big clap. But driving force for what? அப்பா எனக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னே, நீ 10 ஆம் கிளாஸ் வந்த உடனே எனக்கு வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னியா? ஏன்? அது கூட டிரைவ் தான், ஆனா அது ஷீப் மேனோட டிரைவ். His basic thing is creation. I want to create creation. நம்மளோட சிவிலைசேஷனே பாத்தியானா, இட் இஸ் ஸ்பியர் ஹெட்டட் பை அ ஃபியூ கிரியேஷன்ஸ். சரியா? சின்ன லெவல் கிரியேஷனா இருக்கலாம், பெரிய லெவல் கிரியேஷனா இருக்கலாம். நம்ம எல்லாரும் ஒரே டைம்ல படைக்கப்பட்டவங்க, அனிமல்ஸ் அண்ட் மேன். லயன்ன்றது நம்மளை விட எவ்வளோ பவர்ஃபுல்லு, ஆனா இன்னைக்கு அதை எங்க உட்கார வச்சிருக்கிறோம்? ஜூல. அது ஒரு அரை விட்டுச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை பல்லு 32 கையில வந்து உழுந்து ஒரு செகண்ட்ல காலி. ஆனா திங்க் அபவுட் இட், யூ ஹவ் இன்வென்டட் அ கான்செப்ட் ஆஃப் அ கேஜ், ரைட், 10 பேரா சேர்ந்து அந்த சிங்கத்தை அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு அதை எங்க வச்சிருக்கிற நீ இன்னைக்கு? ஜூக்குள்ள. சோ சிங்கத்துக்கு லஞ்சு டின்னரா இருந்த நம்போ இன்னைக்கு அதை கண்ணுல விரல விட்டு ஆட்டுறோம்னா How did all this progress happened? Onnona, onnona, onnona, oru super people, oru superman, oru superman, woman, oru vishayatha kandupidichanga, ana avanga kandupidicha appo adha sutirnavangala sirichanga. Sutirnavangala idu velake avadunu sonnanga. So the superman actually suffered. அந்த சஃபரிங்கையும் தாண்டி இல்லை, வாட் ஐ பிலீவ் இன் இஸ் ட்ரூ, நான் வரேன். அட் டைம்ஸ் தே என்டியோர் கிரேட் லோன்லினஸ், தனிமைப்படுத்தப்பட்டாங்க. லைட் கேலிலியோ கேம் அண்ட் செட், இல்லடா டே லூசு பசங்களா, சன்னு கிடையாது சென்டர்ல, காப்பர்னிக்கஸா, காப்பர்னிக்கஸ் சன்னு கிடையாது, சுத்தி இருக்கிறதெல்லாம் சுத்துதுன்றீங்க, கிடையாதுரா, ஐ மீன் சாரி ஏர்த் கிடையாது சன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ வாட் டிட் பீப்புள் டூ டு ஹிம், கொலைய பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு seems a common knowledge. So the whole thing is, supermen are people who drive civilization ahead. Is solra pe mukka asi per enagalla enna ini enna solla varanu enak theriyum enna ipo or Thomas Alva Edison na ava solra thana enagalla adu mudive. The thing is, அந்த பெரிய லெவல் கிரியேஷன்ன்றது மாத்திரம் கிரியேஷன் கிடையாது. இப்ப நீ படிக்கிறல்ல ஒரே ஒரு சம்மு, அதையே டிஃப்ரெண்டா போட்டு பார்க்கலாம்ல, ரைட்? நீ படிக்கிற ஒரு இங்கிலீஷ் லெசன், அதுலயே உனக்கு சொல்லி கொடுத்ததை மாத்திரம் படிக்காம இன்னும் கொஞ்சம் டிரைவோட நீ படிக்க ஆரம்பிக்கிறல்ல, ஆல் திஸ் ஆல்சோ சூப்பர்மேன் குவாலிட்டிஸ், ரைட்? டு டூ வாட் யூ ஆர் டூயிங், பி ஏபிள் டு டூ சோ வெல் தட் உனக்கு வயசு வர்றப்போ, உனக்கு மெச்சூரிட்டி வரப்போ, உனக்கு இது வரப்போ, உனக்கு எந்த பொசிஷன் கொடுத்தாலும் யூ வுட் பி அ கிரியேட்டர் தேர், யூ வுட் பி சம்படி ஹூ இஸ் கோயிங் ஃபார்வர்ட், யூ ஆர் த பர்சன் ஹூ கிவ்ஸ் அதர்ஸ், நாட் அ பர்சன் ஹூ டேக்ஸ் ஃப்ரம் அதர்ஸ், ரைட்? இந்த இந்த மந்தல்லாம் யாருன்னா, இவன் உருவாக்குனதை எங்களுக்கு ஃப்ரீயா தான் கேட்கற மண்டைங்க, ஃப்ரீயா தான் கேட்கற மண்டைங்க, ரைட்? தட் இஸ் வை தே கம் அப் வித் யூ ஹாவ் டு ஹெல்ப் அசு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அது உன்னோட கடமை. உருவாக்குனது யாரு? அவன். So do you want to be a person who consumes from others, or do you want to be a person who creates for, you know, for as a whole species to go ahead? Create. And subconscious ரொம்ப வீக்கா இருந்துச்சனா இதை சும்மா கேட்டுந்தான் இருக்குமே தவிர நான் கிரியேட்டர்ன்ற ஐடென்டிஃபிகேஷன் வராது. நான் உன்னை உட்கார வச்சு எதுக்கு இவ்வளோ அடிச்சுன்னு இருக்கிறேன்னா, நீ 12 கிளாஸ் படிக்கிறதுன்றது ஒரு கார் வாங்குறதுக்காக கிடையாது, ஒரு வேலையில் போய் உட்காரத்துக்காக கிடையாது. அப்படி சொன்னியானா நீ ஆட்டு மந்த புத்தி, சுற்றி இருக்கிற ஆட்டு மந்தைங்கள்லாம் உன்னை ஹிப்னோட்டைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யூ ஆர் ஸ்டடியிங் 12th ஸ்டாண்டர்ட் ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் ரெடி. நீ இன்னும் உன் காலில் உலகத்தில் போயிட்டு நிற்க ஆரம்பிக்கலை. ஆனால் நீ நிற்கிறப்போ நொண்டி நிற்கக்கூடாது, அடுத்தவன் காலில் நிற்கக்கூடாது. நீ ஒரு கிங்கு, ஒரு சாம்பியன், உன்னோட ஃபண்டமெண்டல்ஸில் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, எனி ப்ராப்ளம் யூ ஷுட் பி ஏபிள் டு சால்வ். அது மேக்ஸ் ப்ராப்ளம் மாத்திரம் கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், நம்ம நிறைய ப்ராப்ளமில் இருக்கிறோம். இன்னும் 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்காது, நீ குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது. அப்போ உன்னோட பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, maybe you will come up with a decision, with a solution to purify ocean water. யாருக்கு தெரியும்? Desalination. Cheap waste. இன்னைக்கு நம்மளால desalination பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? It's very expensive. ஆனா that is not the end, இல்ல? There should be a new way, இல்ல? A cheaper way, இல்ல? ஏன் உன்னால அதை கண்டுபிடிக்க முடியாது? We don't know what is capable for you. இந்த லெவல்ல பேசுறப்பவே உனக்கு மைண்ட்ல இது வரைக்கும் உன்னோட டீச்சர்ஸ் எல்லாம் நீ தத்தி நீ தத்தி நீ தத்தி நீ தத்தின்னு சொல்லி இருக்கிறதுனாலயே சே இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு உன் மைண்ட் ஓர கட்டி இருக்கும். வைப் அவுட் யுவர் பாஸ்ட், பிகின் அ ஃப்ரெஷ். இஃப் யூ பிகம் சோ ஸ்ட்ராங் அட் 12th, ஹூ நோஸ், யூ குட் பி அ கிரேட் கிரியேட்டர். ஈவன் இஃப் இட் இஸ் அ ஸ்மால் ஜாப், யூ வில் பி அ சூப்பர் மேன் டூயிங் இன்னோவேஷன்ஸ். அது எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல்ஸ் தேவை. அண்ட் யாரெல்லாம் இங்கே ஸ்டடீஸ் முக்கியம் கிடையாது சக்ஸஸ்க்கு நினைக்கிறியோ, நிஜம் ஸ்டடீஸ்க்கு, ஐ மீன் சக்ஸஸ்க்கு ஸ்டடீஸ் முக்கியமே கிடையாது. ஆனால் சக்ஸஸ்க்கு ஹார்ட் ஒர்க் முக்கியம். ஸ்டடி சக்சஸ்க்கு முக்கியம் கிடையாது. சக்சஸ் எது முக்கியம்? ஹார்ட் ஒர்க். இப்ப நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறியா? மிஸ் ஏதோ கத்துது, நம்ம டே ட்ரீமிங். நானும் நீ டே ட்ரீம், அது பேர் ஹார்ட் ஒர்க்கா? நீ மூணு டியூஷன் போற இல்லன்னு சொல்லல, ஆனா அங்க உட்காந்துக்கினே எப்ப முடியும் எப்ப முடியும், அது ஹார்ட் ஒர்க்கா? அது பேர் ஹார்ட் ஒர்க் கிடையாது. So where are you teaching your mind and brain to work hard?